கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் சிஷா சிஷா இது சரியா சரியா மானே தேனே மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது வளரால் கேட்டேன் என்று கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் என்னன்னு கேட்டதும் சொல்லாம கொள்ளாம மூடுரு எத்தனை பேர் பார்த்திருக்க எங்கிட்ட நீ மறைக்காது சொல்ல முழு பூசணிக்க மறையும் நினைக்காது காதில் பூவ சுத்தி பார்க்க நீதான் நினைச்சா நடக்காது கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் சிஷா சிஷா இது சரியா சரியா மானே தேனே மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது உளறல் கேட்டேன் என்று விதார்த்தத்தான தானத்தா கண்டாட்டி ஆகாத காதலி தாயாக ஆகாம பார்த்துக்கோய் ஆத்திரத்தில் துடிக்காது அவசரமா பிடிக்காது தூண்டில வீணாட்டம் மாட்டிக்கிட்டு முடிக்காது திட்டம் போட்டு வட்டம் போடு குருவின் பேர கெடுக்காது கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் சிஷ்யா சிஷ்யா இது சரியா சரியா மானே தேனு மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது உளறல் கேட்டேன் என்று கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன்